ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಗ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ನಮಸ್ಸರ್ವೇಭ್ಯ, ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. ವೇದೇಶು ನಿರ್ಜರಪತೆ ನಿಖಿಲೇಶ್ವಧೀತಂ ವ್ಯಾಸಾದಿಭಿರ್ಬಹುಮತಂ ತವ ಸೂಕ್ತಮಗ್ರ್ಯಂ ಅಂಗಾನ್ಯಮೂನಿ ಭವತಃ ಸುಭಗಾನ್ಯಧೀತೇ ವಿಶ್ವಂ ವಿಭೋಜನಿತವಂತಿ ವಿರಿಂಚ ಪೂರ್ವಂ. 18ನೇ ಪದ್ಯಂ, ಶ್ರೀ ದೇವನಾಯಕ ಪಂಚಾಶತ್. 14ನೇ ಪದ್ಯತ್ತಿಲ ಭೂಷಾಯುಧೈರಧಿಗತಂನ್ನು ஆரம்பிக்கக்கூடிய பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தை அனுபவிச்சார். எப்படி அவனுடைய திருமேனியில அஸ்திரங்களும் பூஷணங்களும் அவைகளுக்கு ஒரு காந்தி ஏற்பட வேண்டும், அவைகளுக்கு ஒரு விசேஷம் ஏற்பட வேண்டும்னு எம்பெருமானுடைய திருமேனியில் அவைகள்லாம் வீற்றிருக்கான். 13வது பத்தியத்திலையும் எப்படி தத்துவங்கள்லாம், அதாவது இந்த எம்பெருமானுடைய திருமேனியில ஆயுதங்களும் பூஷணங்களும் இருக்கு, இவைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா அவைகள்லாம் தத்துவங்கள், சிருஷ்டி கிரமத்துல வரக்கூடிய தத்துவங்கள். தத்துவம்னு சொன்னா தனியா பிரிச்சு பார்த்து தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம். பிரகிருதி அப்படின்னா அது புருஷனை காட்டிலும் ஈஸ்வரனை காட்டிலும் தனியா இருக்கக்கூடிய வஸ்து. ஜீவன் சொன்னா ஈஸ்வரனை காட்டிலும் பிரகிருத்தியை காட்டிலும் தனியா இருக்கக்கூடிய வஸ்து, அதனால அது தத்துவம். அப்படி பார்க்கச்சு பிருத்திவி பிரகிருத்திலேயே 24 அது மாறுறது, அது மாறுறச்சே ஒரு ஒரு மாற்றமும் ஒரு தத்துவமா கணிக்கப்படுறது. இல்லை இல்லையா இல்லா போனா எல்லாமே ஒரே சோர்ஸ்லேருந்து வருதுன்னு சொன்னா அப்ப அத மூல பிரகிருதி அல்லது பிரகிருத்தினே பார்க்கப்படுறது. இதுதான் தத்துவத்தினுடைய அர்த்தம். இப்ப இந்த 15வது பத்தியத்துல எப்படி எம்பெருமானுடைய அங்கங்கள்ல இருந்து இந்த சிருஷ்டியானது வெளிப்பட்டது, ஒரு ஒரு அங்கத்திலிருந்து என்னென்ன வந்தது, கண்ணுலேருந்து என்ன வந்தது, மனசுலேருந்து என்ன வந்தது, திருக்கையில என்ன வந்தது, பாதத்திலே என்ன வந்தது, இப்படின்ற அந்த சிருஷ்டி கிரமத்தை நினைவூட்டுறார். இப்போ மறுபடியும் இந்த அவயவங்கள் அங்கம்னு சொன்னா அவயவம், இந்த அவயவங்கள்லாம் எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைத்தன அப்படின்றத அழகாக அனுபவிக்கிறார். இந்த விஷயத்த சொல்ல வந்ததுல முதல் பங்கு வேதத்துக்கு தான், முதல் பிளேஸ். ஏன்னா வேதமானது பிராச்சீனமா எழுதா கிளவியது, அனாதியா இருந்துருக்கு. அதுல விசேஷமா புருஷ சூக்தம். இந்த புருஷ சூக்தம்ன்றது புருஷகன்னு சொன்னாலே அது எம்பெருமான் தான், புருஷ நிர்ணயம்னு கிரந்தம் இருக்கு அவனுக்கு. புராண புருஷகா, புராண புருஷகன்னு அவனுக்கு பெயர் உண்டு. அப்ப புருஷ சூக்தம்னு சொன்னாலே அது எம்பெருமான பத்தி தான், அவன்தான் புருஷன். இந்த புருஷ சூக்தத்துக்கு ஏற்றம் உண்டு. என்ன ஏற்றம் சொன்னா வேதத்தை நாலா பிரிச்சிருக்கா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அத்தர்வ வேதம்னு. இந்த நாலு வேதங்கள்லயும் இந்த புருஷ சூக்தமானது அப்படியே இருக்கு. சேவிக்கிற விதம் தான் வேற, அந்தந்த வேதத்துக்கு ஏத்த ஸ்வரம் மாதிரி. இருந்தாலும் இந்த நான்கு வேதங்களிலும் இந்த புருஷ சூக்தமானது இடம்பெற்றிருக்கு, அதனால அதுக்கு ஒரு ஏற்றம். அது மட்டும் இல்ல, வியாசர் பாரதத்துல குறிப்பா விஷ்ணு தர்மத்துல அதை பத்தி ஸ்லாகிச்சு ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார். அதனால இங்க வியாசர் பெயரையும் இந்த பத்தியத்தில் எடுக்கிறார். வியாசாதிபிஹி பகுமதம் போட்டிருக்கார். அப்படிப்பட்ட சூக்தம் என்ன சொல்றதுன்னு கேட்டா எப்படி எம்பெருமானுடைய அந்த அழகான அங்கங்கள்லாம் விதவிதமான விஷயங்களை சிருஷ்டி பண்ணின அப்படின்னு சிருஷ்டி பண்ணினதுன்னு அழகா இங்க விவரிக்கிறார். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா விபோ நிர்ஜர பதேன்னு போட்டுட்டார். ரெண்டு சம்போதன பதம், விபோ விபுஹு விபோன்னு ஆகும், அது குருஹு குரோ மாதிரி. விபுஹுன்னு சொன்ன ஆல் பெர்வேசிவ், எங்கும் நிறைந்தவனே. நிர்ஜர பதேன்னு போட்டுட்டார். இந்த பதத்தை போட்டதுக்கு ஒரு சுவாரஸ்யம் காண்பிக்கிறார் கோபாலாச்சார். இதுக்கு ஒரு பீடிகையா சொல்லணும்னா கோதாஸ்துதியில 13வது பத்தியத்துல சுவாமி தேசிகன் கோதா பிராட்டிய அவளுடைய தொழில்கள் பரிகாசம் பண்றாளா. ஏன்னா இவ ஸ்வயம் வரம், தானா தேடிட மாப்பிள்ள, ஆத்துல பார்த்து வரைச்ச மாப்பிள்ளையா இருந்தா அதையும் கலடா பண்ணுவா, தானா திருண்டாலும் கலடா பண்ணுவா. அப்ப அவ என்ன கலடா பண்றானா, நாகேஷயசுதனு பக்ஷி ரத கதம் தே ஜாத ஸ்வயம்வரபதி புருஷ புராண ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாஹ சந்தர்ஷயந்தி பரிஹாச கிர சகீநாம் சகீநாம் பரிஹாச கிரஹ. என்னன்னா நமக்கு அதுல தேவையானது ஜாத்தக ஸ்வயம்வர பதிஹி புருஷஹ புராணஹ புருஷ புராணஹ அப்படின்னு கலட்டா பண்றாலாம். ஏமா நீ தேடி ஒரு மாப்பிள்ள ரொம்ப வயசானவர் போல இருக்கு, ஏன்னா அவர் புராண புருஷன்னு அவருக்கு பெயர் அப்படின்னு கலட்டா பண்றாலாம். அப்போ புராண புருஷன்னு சொன்னா எல்லாருக்கும் தோன்றது ஏன்னா சத்ருமுக பிரம்மாவை விஷயம் சித்திரமா பண்ணச்சே பாக்குறோம், வெள்ள முடி வெள்ள தாடி அப்படியே ரொம்ப வயசானதா சித்தரிக்கிறா. அப்ப இவருக்கே இவ்வளோனா அப்ப இவரை படைச்ச விஷ்ணுக்கு எப்படி இருப்பாருன்னு நம்ம யோசிக்கிறதுக்கெல்லாம் பிரசக்தி உண்டு. அதனால போட்டுட்டார் நிருஜர பதே, தேவர்களுக்கு நிருஜராகனு பேருண்டு, அவளுக்கு கேட்டுத்தன்மையே கிடையாது. அப்ப நிருஜர பதேன்ற பதம், ஏன்னா முந்திர பத்தியங்கள் எல்லாம் அமராதிபதே அப்புறமா வந்து விபுதநாத இப்படிலாம் போட்டுட்டார். ஆனா இந்த இடத்துக்கு வரைச்சு இந்த புராண புருஷன் சொல்ல போறதுனா அதனால நிருஜர பதேன்னு பதம் போட்டுக்க சுவாரஸ்யமா. தெய்வநாயகன் தான் அர்த்தம், இருந்தாலும் நிருஜரன்னா அந்த கேட்டத்தன்மையே இல்லாதவர்கள் தேவர்கள், அவர்களுக்கு நாயகனே அப்படின்னு தாத்பரியம் வருது. இதுல என்ன கிரியாபதம் கேட்டா அதீதே அதீதேன் இருக்கு. இந்த அதீன்றது உபசர்க்கம், அந்த ஈ என்ற ஒரு தாத்து அது எப்பயும் அதி பூர்வமா இருக்கும். அப்ப அத்தியனம்னு அதுக்கு வர்றது, அதுல அதீத்தேன்னா அந்த இடத்துல ஊதுகின்றது. அத்தியனம் கரோத்தின்னு பொதுவா சொல்லுவோம், அதுக்கு அதீத்தே ஆனா ஊதுகின்றதுன்னு அர்த்தம். வேதம் ஓதுதல் அந்த இருக்கு அழகு, வேதம்னாலே தமிழ்ல ஓதுதல். அப்ப ஓதுகின்றது அதீத்தே எதுன்னு கேட்டா தவ சூக்தம் அதீத்தே, இது ஆபரேட்டிவ் பார்ட். தவ சூக்தம்னு சொன்னா நீதான் புருஷன், உன்னுடைய சூக்தம் சொன்னா புருஷ சூக்தம், புருஷ சூக்தமானது ஓதுகின்றது. என்ன ஓதுகின்றதுன்னு கேட்டா பவத சுபகாணி சுபகாணி அமூனி, இது தமிழை பார்த்து சொல்லி படிக்கின்ற கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. சுபகாணி அமூனி அங்காணி விரிஞ்ச பூர்வம் விஸ்வம் ஜனிதவந்தி அதீதே. பவத சுபகாணி, பவதன்னு சொன்னா தவாக்கு ஈக்குவல்ன்றதுதான், உன்னுடைய சுபகாணின்னு சொன்னா சுபகம்னு ஏற்கனவே பார்த்தோம், பிளீசிங் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சுபகாணி சுபகாணி போட்டுக்காரு, ஏன்னா வந்து இங்க அங்காணிக்கு இது வந்து விசேஷனம், அதனால சுபகாணி அங்காணி. அமூனி ஏன்னா நேர்ல பார்த்து மங்களாசாசனம் பண்றதுனால இந்தன்னு சொல்றார். இந்த உன்னுடைய அவயவங்கள், இந்த அமூனின்றது இது ஒரு சர்வநாம பதம், அதாவது புரோனோன்னு சொல்லுவோம். இது சகாராந்தா நபும்சகலிங்க அதஸ் சப்தகான்னு போகும். அதஹ அமூ அமூனி, இது பகுவசனத்துல அங்காணின்னு இருக்கிறதுனால அமூனி அங்காணி இவைகள் அர்த்தம். இந்த அவயவங்கள் விரிஞ்ச பூர்வம் விஸ்வம் ஜனித்தவந்தி, விரிஞ்சன்னு சொன்னா மத்தியே விரிஞ்சி விரிஞ்ச ரெண்டுமே உண்டு பிரம்மா. பூர்வம்னா ஆதி பிரமன் முதலியன்னு தாத்பரியம் அதுக்கு. விரிஞ்ச பூர்வம் விஸ்வம், விஸ்வத்துக்கு விரிஞ்ச பூர்வம்ன்றது விசேஷனம், பிரம்மாவை முதலாக உடைய விஸ்வம் இந்த விஸ்வத்தை. சோ விரிஞ்ச பூர்வம் விஸ்வம்னு சொன்னா பிரம்மாவை முதலாக உடைய இந்த விஸ்வத்தை ஜனிதவந்தி, ஜனிதவத் அங்கத்துக்கு போய் சேர்றதுனால ஜனிதவத்னு சப்தம். புல்லிங்கமா இருந்தா ஜனிதவான்னு போகும், ஸ்ரீலிங்கமா இருந்தா ஜனிதவத்தின்னு போகும். இது ஜனிதவத், இந்த ஜனிதவத்தினுடைய பகுவசம் தான் ஜனிதவந்தி. இது கிரியாபதம், இது வந்து சத்திரம் தமிது. ஜனிதவந்தி இது அதிகிதே அப்படின்னு புரிஞ்சுக்கணும், பிறப்பித்தன பிறக்குமாறு செய்தன அப்படின்னு உண்டாக்கியன் தாத்பரியம். அப்ப தவ சூக்தம் பவத சுபகாணி அமூனி அங்காணி விரிஞ்ச பூர்வம் விஸ்வம் ஜனிதவந்தி இது அதிகிதே. சரி, இப்ப அந்த புருஷ சூக்தத்துக்கு என்ன ஏத்தம்னு கேட்டா நிகிலேஷு வேதேஷு அதீதம் வியாசாதிபிஹி பகுமதம் அக்ரியம். நிக்கிலேஷு வேதேஷு. நிக்கிலம்னு சொன்னா அனைத்து. நிக்கிலேஷுன்றது சப்தமி விபக்தி பகுவச்சனம். வேதேஷுக்கு இது விசேஷனம். அப்பனா அனைத்து வேதங்களிலும் அப்படின்னு அர்த்தம். சமஸ்த வேதங்களிலும் அதீதம். இப்ப அதீதம் இத்த பிரத்தியம் ஓதப்பட்டதாக இருக்கக்கூடிய சூக்தம். சூக்தத்துக்கு இது விசேஷனம். மறுபடியும் வியாசாதிபிகி பகுமதம். வியாச ஆதிபிகின்னு போட்டார். வியாசர் முதலியவர்களால் ஆதிபிகின்றது அந்த திருத்தியா பக்தி பகுவச்சனம். அவர்களால் பகுமதம்னா ரொம்ப மதிக்கப்பட்டதுன்னு தாத்பரியம் அதுக்கு. அக்ரியம், அக்ரியம்னு சொன்னா ரொம்ப சிறப்புற்றது. ஐசங்கர் தனியன் கூட பாக்குறோம், புதாக்ரியம் புதாக்ரியம். அது ஆக்சுவலா தமிழ்ல அதை சரியா எழுத முடியுதுன்னு தெரியல. புதாக்ரியம் இக்கு இரு எம் சொல்றது சமம் தான் அது, புதாக்ரியம். அப்படிப்பட்ட தவ சூக்தம் பவத சுபகாணி அமூனி அங்காணி விரிஞ்ச பூர்வம் விஸ்வம் ஜனிதவந்தி இது அதிஹிதே. அன்பைத்த பார்த்தோம்னா விபோ நிர்ஜரபதே நிக்கிலேஷு வேதேஷு அதீதம் வியாசாதிபிஹி பகுமதம் அக்ரியம் தவ சூக்தம் பவதஹ சுபகாணி அமூனி அங்காணி விரிஞ்ச பூர்வம் விஸ்வம் ஜனிதவந்தி இது அதிஹிதே. விபோ எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமானே நிர்ஜரபதே தெய்வநாயகனே அல்லது கேட்டுத்தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நிலை இல்லாதவர்களான தேவர்களுடைய தலைவனே. ஏன் அப்படி சொல்ல வேண்டுக்குன்னா புராண புருஷன் சொல்ல போறார் புருஷகன்னு. அதனால இது அங்க பதத்துக்கு சுவாரஸ்யம். நிக்கிலேஷு வேதேஷு சகலமான வேதங்களிலும் அனைத்து வேதங்களிலும் அதீதம் வியாசாதிபிகி பகுமதம். அதீதம்னு சொன்னா ஓதப்பட்டது விசேஷமாக சொல்லப்பட்டது எது அப்படின்னு கேட்டா இந்த புருஷ சூக்தம். ஏன்னா புருஷ சூக்தமானது நான்கு வேதங்களிலும் இடம்பெற்றிருக்கு. வியாசாதிபிகி பகுமதம் வியாசர் முதலிய மகான்களால் போற்றப்பட்டது. பகுமதம்னா ரொம்ப பகுமானிக்கிறதுன்னு சொல்லுவா, ரொம்ப மதிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அக்ரியம். அக்ரியம்னா தனக்கே சிறப்பு இருக்கு, அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய தவ சூக்தம் உன்னுடைய அந்த புருஷ சூக்தம் இருக்கே. பவதஹ சுபகாணி அமூனி அங்காணி விரிஞ்ச பூர்வம் விஸ்வம் ஜனித்தவந்தி இது அதீதே. உன்னுடைய பவதஹ சுபகாணி அழகிய அமூனி அங்காணி, அங்காணிக்கு ரெண்டு விசேஷணங்கள் இந்த அவயவங்கள் இருக்கின்றனவே. விரிஞ்ச பூர்வம் பெருமன் முதலிய அல்லது பெருமனை தொடக்கமாக உடைய விஸ்வம் இந்த உலகத்தை ஜனித்தவந்தி ஜனித்தவத்து அது ஜனித்தவந்தினாரது அதீதே என்று இது அதீதே ஓதுகின்றது. அந்த புருஷ சூக்தமானது ஓதுகின்றதுன்னு தாத்பரியம். இதுதான் அந்த 15வது பத்தியத்துக்கு உண்டான அர்த்தமும் அன்வயமும். கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.